நாட்டில் இடம்பெற்ற இனமோதல் மற்றும் வன்முறை சம்பவங்களின் போது ஆயிரக்கணக்கான உயிர்களும் உடைமைகளும் அழிக்கப்பட்டன. இதனால் பல பெண்கள் தமது கணவன்மார்களை இழந்து விதவை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டதுடன் வாழ்க்கையில் பாரிய சவால்களுக்கும் முகம் கொடுக்க நேரிட்டது. இவ்வாறான நிலைக்கு தள்ளப்பட்ட பெண்களில் சுமார் 100 பேர் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் பாண்டிருப்பு கிராமத்தில் 18 வருடங்களாக கணவனை இழந்தோர் சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பாக செயற்பட்டு வருகின்றனர். இவர்களின் கடந்த கால மற்றும் தற்போதைய வாழ்க்கை நிலை குறித்து கண்டறிகிறார் எமது கிழக்கு ஊடகையில் செய்தியாளர் குகந்தினி. கணவனை இழந்தோர் சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கத்தின் அங்கத்தவர்களது செயற்பாடானது கணவனை இழந்து வீட்டில் முடங்கியிருக்கின்ற ஏனைய விதவை பெண்களுக்கும் ஓர் முன் உதாரணமாக காணப்படுகின்றது. சமூகத்தினால் அன்று கவனிக்கப்படாத நாங்கள் இன்று சமூகத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு எங்கள் அனைவரினதும் ஒத்துழைப்பே காரணம் என தெரிவிக்கும் விமலேஸ்வரி. விமலேஸ்வரியின் மகள் நதியா தனது குடும்பத்தின் இன்றைய நிலை குறித்து இவ்வாறு தெரிவிக்கின்றார். எங்களை அம்மா கஷ்டப்பட்டுதான் வளர்த்தேன். என் தம்பி நெசவு போய் வெளிநாடு போய் அப்படிதான் எங்களை வளர்ப்பு விதவை சங்கம் ஒன்று இருந்தா அதை அறுபதை கடிஞ்சு செஞ்சு அதெல்லாம் எங்களை பார்த்தோம். சமூகத்தில் இவ்வாறான விதவை பெண்கள் அவர்களது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உரிய அந்தஸ்துக்கள் வழங்கப்படுவது குறைவாகவே காணப்படுகின்றது. இந்த நிலைமையானது மாறி அவர்களுக்கும் உரிய அந்தஸ்துக்கள் வழங்கப்படுவது கட்டாயமானதொன்றாகும். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட விதவைகளுக்காக அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களினால் பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சிறுகை தொழில் செய்து அது எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு காணாத பட்சத்தில்லை இதுன்றது. அப்படி இருந்தும் நாங்கள் எங்களை பிள்ளையில கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு முன்னேற்றத்துக்கு நாங்கள் வந்து சுனாமி இயற்கை அழிவினால் எங்களை வீடு வாசல் அழுது. அதால நாங்கள் ஒரு அளவுக்கு முன்னேறி வந்தது எல்லாம் நஷ்டப்படு. அதற்கு பிறகு நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு உதவிகள் வழங்கின. இது இன்டர் நியூஸ் கிழக்கு ஊடக இல்லத்தின் ஒரு தயாரிப்பு. உங்களிடமிருந்து விடைபெறும் நான் MSM சரோக்.